καμέλμα. Αλλιέ καμάντα, καναντή, καβλά. Με να σαβάλα, ασουρέ σε βάτε. Μιράβλα, αιέν κυράβλα, το μάι σου κάνω τέλει. Κύριε τα, κύριε τα, κύριε τα, κύριε τα, κύριε τα, κύριε τα. Κύριε τα, κύριε τα, κύριε τα, κύριε τα, κύριε τα, κύριε τα. இவன் சரபட்டி தண்டிவன் பகைவனை அனைத்திட்டும் பகலவன் இவன் எதிரியின் யமன் எரிமலை தண்டிவன் நினைத்ததை மூட்டி திட்டும் கட்டபுள்ளி மகன் இவன் நண்பன் தான் இவன் அன்பினால் அனைத்திட்டும் அடியவன் இவன் அமைதியில் இவன் வென்றவன் தண்டிவன் தடைகளை தகர்த்திட்டும் தள்ளபதி இவன் அன்பால் வெற்றியை வென்றவனே கடலாய் நதியாய் அலையாய் என் கண்ணில் இருப்பவன் நீயே கனிவாய் சிரிப்பாய் அரைப்பாய் எப்பொழுதும் கை கொடுப்பாயே இயல்பாய் பணிவாய் உயர்வாய் சிசு போல உந்தம் நெஞ்சம் எழுவாய் புயலாய் மழையாய் உன்னடிகள் அகிலம் நெஞ்சம் Take over the game like he's came for the smell with the foot on a pedal, start gazing like he's gonna something so amazing.